வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் நானும் ஆடுவோம். அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம். குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் நானும் ஆடுவோம். அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம். சந்தனம் பூசுவோம் செந்தமிழ் பாடுவோம், சந்தனம் பூசுவோம் செந்தமிழ் பாடுவோம். சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம் நாம், சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். திருக்குற்றால மலையினிலே நீரருவி உடல் தழுவ குளிக்கணும், நான் நெருங்கி வந்து உன்னழகை ரசிக்கணும். குங்குமம் போலவே உன்முகம் மாறணும், குங்குமம் போலவே உன்முகம் மாறணும். பொய்க்கோபம் கொண்டு நீ விலகி போகணும், பொய்க்கோபம் கொண்டு நீ விலகி போகணும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். நாயகியாம் புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும். புனிதமுள்ள குணவதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும், உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும்.